தங்கி சிக்கன் நூடுல அன்பே ஆடை கொஞ்சம் உந்தன் நிலைதான் டக்கின் ஜாதியா டிஸ்னி டால்பின் ஜோடியா அன்பே ஆடி செல்லும் உந்தன் நிறைதான் ஓஹோ விரல் படுகிற போது ஓட்டதும்